ரத்தம் போடாதே, சத்தம் போடாதே, ரத்தம் சூடாதே, நாணமே நாணவே. முத்தம் போடாதே, சத்தம் போடாதே, ரத்தம் சூடாதே, நாணமே நாணவே. இதழ் முத்தம் தரு, அதில் பித்தம் வரும். இதழ் முத்தம் தரு, அதில் பித்தம் வரும். என்னையே துன்னிலே தேடினேன் அழகே. முத்தம் போடாதே, சத்தம் போடாதே, ரத்தம் சூடானதே, நாணமே நாணவே. தமிழ்நாட்டில் எப்போது மதுவிலக்கு, புன்னிதழ் மட்டும் எப்போதும் விதிவிலக்கு. புது ரோஜா ஒன்று செடி தாண்டி வந்து, புது ரோஜா ஒன்று செடி தாண்டி வந்து, என் அடியேறி குடியேறும் காலம் இன்று. இது காமம் வந்து போதாதே, முத்தம் போதாதே, ரத்தம் சூடானதே, நாணமே நாணவே. ஆரம்பம்